அந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அகண்டகமா இருக்கு, முள்ளாம இருக்கு. ஏன்னா பெருமாள் எங்க நடந்தாலும் பாதிய சாத்திரம் அப்படின்னாலே காலில் முள்ளு தைப்பதில்லை. அதனால இப்ப காலில் கால் பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு, அகண்டகமாக இருக்கு. கண்டகம்னா முள்ளு, தெரிஞ்சுதா முள்ளு இல்லாம சுகமாக இருக்கு பெருமாளுடைய திருவடி. விபூதி அகண்டகா தொயைவ, அதோட பாதுகையுடைய அனுகிரகத்தினால பாதுகாதி என்ன பண்றா, சில நல்லோர்களுக்கு இருக்க முடியான அவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய விரோதிகளான அசுரால் இருக்காளே, இன்னும் சத்துருக்குள்ளார் இருக்காளோ, அவளெல்லாம் மாய்த்து அவர்களாலே நல்லோர்களுக்கு தீங்கு எதுவும் இல்லாமல் இருக்க காப்பாத்துகிறாய். அதனால உன்னை சேமிப்பதுனால இந்த விபூதி இருக்கு, அதாவது எம்பெருமானுடைய நீலாது விபூதியான இந்த பூலோகம் இருக்கேன். இந்த பூலோகம் எப்படி இருக்கு, அகண்டகமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயும் சத்துருக்கள் இல்லாமல் இருக்க, நல்லோர்களை வாட்டும் சத்துருக்கள் எங்கும் இல்லை. அதனால எம்பெருமானுடைய விபூதியும் அகண்டகமாக இருக்கு, ஒன்னாலே பாதுகாவி அப்படின்னா. கசமிவ ஹிருதயானி பாவுகானாம் தொதனுபவாது உபஜாத கண்டகானி. பாவுகால் பக்தான் இருக்காளே, எப்ப பார்த்தாலும் பாதுகையே கொண்டாடுறவாம். அவன் என்ன பண்றான், மனசுல எப்ப பார்த்தாலும் பாதுகையே தியானம் பண்றான். பாதுகையோடு இருக்கின்ற ரங்கநாதனை தியானம் பண்றான், ரங்கநாதனுடைய திருவடியை தியானம் பண்றான். இப்படி சந்தோஷமா இருக்கான், அப்படி சந்தோஷமா ஆனந்தமா பெருமாளை அனுபவிக்கிற காலத்துல உடம்புல அப்படியே இந்த ஆனந்தம் தாங்க மாட்டாம மயிர்கூச்சல் எடுக்கிறது உடம்புல. மயிர்கூச்சலிட்டா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அப்ப சாஞ்சிருக்க முடியாது, அந்த மயில் இருக்க உடம்புல இருக்கிற மயில் எல்லாம் அப்படியே நீண்டு நீண்டு நிற்கும். அதுக்கு மயிர்கூச்சல்னு பேரு. அது ரொம்ப ஆனந்தத்துல அது மாதிரி மயிர்கூச்சல் வரும். இப்ப இவர்களுக்கு பாதிகை அனுபவத்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு, அதனால அவனை தியானம் பண்ணுவதனால ஏற்படக்கூடிய சந்தோஷத்தினால மயிர்கூச்சலிட்டு இருக்கு. ஆக கண்டல்லான சப்தத்துக்கு என்ன அர்த்தம், மயிர்கூச்சல் எடுக்கிறது மயிர்கூச்சல்னு பேரு. ஆக மயிர்கூச்சல் விட்டு இருக்கு அவளுடைய உடம்பெல்லாம். ஆக அவ்வளவு சந்தோஷமாக பாதுகாதேவி அனுபவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறார் சுவாமி தேசியம், என்ன நீயோ எல்லாத்தையும் அகண்டகமா பண்ற, பெருமாளுடைய திருவடியே அகண்டகமா பண்ண, முழு இல்லாம பண்ண, இந்த பூலோகத்துக்கு லீலாபூதியும் அகண்டகமா பண்ண, சத்துருகள் இல்லாம பண்ண, ஆனா உன்னை அனுபவிக்கிற திவாள் இருக்காளே, பக்தாள் பாவதாள் இருக்காளே, அவளுடைய ஹிருதயத்தாலும் உடம்ப சகண்டகமா பண்ணிவிட்டேன், முள்ளு உள்ளதாக பண்ணிவிட்டீங்க அப்படின்னு விரோதமாக கேட்கிறான். ஆக பாக்கத்துக்கு விரோதமாக சொல்றது மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தத்தை பார்த்தாக்க அவளை கண்டகம் உள்ளதாக பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம், மயிர்கூச்சலிட்டு சந்தோஷத்தை இன்னும் அதிகமா அடைய முடியாத நீ பண்ணுகிறாய் என்கிற அர்த்தம். ஆக கண்ட சப்தத்தை வச்சுக்கிண்டு இங்குள்ள ஆசா விசேஷமாக என்ன ஸ்ரேட்டையினால விரோதாபாசத்தை எடுத்து காட்டி சுவாமி தேசியம் வர்ணித்தபடி. ஜன சீம விதூரவத்தே வைதேசிகாப்தி கிருதம் குணானாம் மௌளோ மமாசி மதுசூதன பாதுகே த்வம் கங்கே வஹந்த பதிதா விஜனைவ பங்கோ. ஸ்லோகம் 983. ஜனக்ரியா பஜன சீம விதூரவத்தே வைதேசிகஸ்ய ததவாப்தி கிருதம் குணானாம் மௌளோ மமாசி மதுசூதன பாதுகே த்வம் கங்கே வஹந்த பதிதா விஜனைவ பங்கோ. தேசியன் தினந்தோ ரங்கநாதன் எழுந்துருளி புரட்சியில் அன்னிச்சு ஈஷடாதியெல்லாம் எதிர்த்து திரும்பி வர்ற வழக்கம். ஒரு நாளைக்கு நியாய எடுத்து போட்டிருக்கு, ஆக வேகமாக எழுந்துள்ளியாச்சு. அப்பதான் கோவில் செட்டாரி எல்லாம் முடிஞ்சு பட்டாஜா செட்டாரியை பெருமாள் திருடி வர்றது வேலை பண்ணாம இவர் எழுந்துள்ளதை பார்த்துட்டு அப்படியே கையில சென்று எழுந்திருந்தார். ஆக சுவாமி எழுந்தவுடனே அவர் செட்டாரியை சாதித்தார். அன்னைக்கு செட்டாரி பாதுகாதேவி நம்ம சிரசுல கிடைக்கக்கூடியதான செட்டாரியை பெற முடியாத ஒரு பாக்கி நமக்கு கிடைச்சது அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தார் போல் இருக்கு. அதை நினைச்சிட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். ஞானக்ரியா பஜன சீம விதூர விருத்தே வைதேசிக சிரவாப்தி கிருதம் குணானாம். நான் எப்பேற்பட்டவன், உன்னை அடையணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, எங்களுக்கு கர்மயோகம் பண்ணணும் அல்லது ஞான யோகம் பண்ணணும் அல்லது பக்தி யோகம் பண்ணணும். ஆக கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்ணி அதனால்தான் நாம் எம்பெருமான் அடைய முடியும், எம்பெருமானுடைய பாதையை எம்பெருமானுடைய திருவடியை நாம் அடைய முடியும் இல்லையா. நான் எப்பேற்பட்டோம் அப்படின்னு கேட்டாக்க பஜன சீம விதூர விருத்தே அதுக்கெல்லாம் எவ்வளவோ தூரம் தெரிஞ்சுதா, அது பண்ற ஊர்லயே நான் இல்லை தெரிஞ்சுதோ, அவ்வளவு தூரத்தில் என்னாலே கர்மயோகம் பண்ண முடியாது, ஞானயோகம் பண்ண முடியாது, அதே சமயத்தில் பக்தி யோகம் பண்ண முடியாது. நானும் அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் வாதுதேவி உன்னிடத்துல பிரபதி பண்ணி நான் உட்காந்துருக்கேன் தெரிஞ்சுதான். வைதேசிகசிய ததவாத்தி கிருதாங்குணானாம் தெரியுதுதான். இப்ப பப்பு பண்ண முடியல, பின்னாடியாவது பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டவனாக்க அதுக்கு வேண்டிய குணங்கள்லாம் எங்கிட்ட இல்லை. கர்மயோகம் பண்றதுனா அந்த சுறுசுறுப்பா இருக்கணும், காரியங்களை பண்ணணும், என்ன எல்லாத்தையும் பிரயோகங்கள்லாம் செய்து நல்லா பண்ணக்கூடிய செயல இருக்கணும் அப்படியும் நான் இல்லை. ஞான யோகம் பண்றதா இருந்தாலும் தாந்தோ தாந்தா பிரதா சுசுற்று சமாயுதோ பூத்துவ ஆத்ம நேவ ஆத்மா நம்ப சேஞ்சில் சமதமாதிகள் இருக்கணும் உனக்கு, என்ன வெளிப்புல நடக்கணும் உள்புல நடக்கணும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஞான யோகத்தினால ஆத்மாவை பார்த்து அப்புறம் தியானம் பக்தியில ததேகா கிரகித்தனா இருந்தது பக்தி யோகத்தினால பெருமாளை தியானம் பண்ணணும் புரிஞ்சுதா. இதெல்லாம் பண்றதுக்கும் எனக்கு சக்தி இல்லை. வைதேசிகசிய ததவாத்தி கிருதாங்குணானாம் கர்மயோகம் ஞான யோகம் பற்றி யோகம் பண்ண வேண்டியதுக்கான தகுதிகள் என்னென்ன விடுமோ அதுக்கு நான் எவ்வளவு தூரத்தில் இருக்கேன் புரிஞ்சுதா. என்னால் அதெல்லாம் பண்றதுன்னு சொல்லி கூட தகுதியே இல்லாமல் நான் இருக்கேன். அப்படி இருந்தாலும் மௌள உமமாசி மதுசூதன பாதுகேத்வம் பாதுகாதேவி மதுசூதனுடைய ரகனானுடைய பாதுகாதேவியே நீ என்ன பண்ற மௌள உமமாசி என் சிரசில வந்து நீ உட்காந்து எனக்கு சந்தோஷமா நான் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியா நீ பண்ற. அதனால பெருமாளை சடாரி கிடைச்சிருந்தா அவ்வளவு பாக்கியம் அவ்வளவு சந்தோஷம் சுவாமி தேசிய நிற்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க கங்கே வகந்த பதிதா விஜனேவ பங்கோஹோ இன்னும் ஒரு மயில் நடந்து போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும் தெரிஞ்சா இவனாலே நடக்க முடியாது. பங்கு நொண்டி நொண்டி கங்கா ஸ்நானம் பண்றதுங்கிறது நினைச்சா முடியுமா, அவ்வளவு தூரம் கிட்ட போய் பார்த்துக்க முடியவே முடியாது. உனக்கு அப்பேறட்டவன் தலையில கங்கையே வந்து விழுந்தா எப்படி இருக்கும், அது எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த அந்த நொண்டிக்கு. அது போல ஒண்ணும் முடியாத என்னுடைய தலையில நீ வந்து உட்காந்துருக்க, அதனால பாதுகாதேவி நீ என் தலையில அமர்ந்து என்னை அனுகிரகிக்கின்றாய், உன்னுடைய கருணையே கருணை என்று பேசுகிறார் சுவாமி தேசிகன். ரங்கேஸ்வர சேதிதம் மணிபாதரட்சே பாதாரவிந்த யுகளம் பவதி சமேதம் பும்சாம் உபோஷித விலோச்சன பாரணார்கம் சீரம் ததேரதிக சர்க்கரையா சமேதம். ஸ்லோகம் 984. ரங்கேஸ்வர சேதிதம் மணிபாதரட்சே பாதாரவிந்த யுகளம் பவதி சமேதம் பும்சாம் உபோஷித விலோச்சன பாரணார்கம் சீரம் ததேரது இஹ சர்க்கரையா சமேதம். பாதுகாதேவி என்னுடைய கண்கள் இருக்க அதுகளுக்கு ரொம்ப பாக்கியம். என்னன்னு கேட்டாக்க இந்த லோகத்துல யாரு நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்காளோ அவள்லாம் கண்டதை பார்க்க மாட்டா, கண்டதை கேட்க மாட்டா, கண்டு விஷயத்தில் ஈடுபட மாட்டா. அதனால எதையும் பார்க்காமலே இருந்துட்டு இருக்கா. எதையும் பார்க்காமலே இருந்தா அந்த கண்களுக்கு ஒன்னும் கண்களுடைய வேலை என்னன்னு கேட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அது என்னது இது என்னதுன்னு அறிஞ்சு கொள்ள வேண்டியது அதனுடைய வேலை, அது நமக்கு தெரிவிக்கணும். ஆக கண்களுடைய காரியமே இல்லாமல் கண்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்காமல் ஒருங்கிருந்திருக்க முடியாத நிவர்த்தி மார்க்கவர்களான பெரியவர்கள் இருக்காளே அவளுடைய கண்களுக்கு நீ பாரண மாதிரி இருக்க அப்படின்னார். அதாவது உபவாசம் இருந்தா உபவாசத்துக்கு கடைசியில சாப்பிட பிரசாதம் சாப்பிடும் போது அதுக்கு பாரணேன்னு பேரு. தெரிஞ்சா பிரசாந்த போஜனம் பாரணம், அதாவது விரதத்தினுடைய கடைசியில சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பாரணேன்னு பேரு. இது ரொம்ப நாளா உபவாசமா இருக்கு இந்த கண்ணு. ஏன் கேட்டா அதனுடைய கண்கள் கண்டதை பார்க்காது, கண்ட விஷயத்துல போகாது. தெரிஞ்சா பார்த்தா பெருமாளை தான் சேர்க்கணும், பெருமாள் தான் சேர்க்கணும், அப்படித்தான் இருந்துருக்கும். அதனால எதையும் கண்களால பார்க்காமல் உபவாசம் இருக்காப்புல எதையும் பார்க்காமல் பட்டினியோட இருந்த என்னுடைய கண்களுக்கெல்லாம் ரங்கேஸ்வர சேதிதம் மணிபாதரட்சே ஏ பாதுகாதேவி பாதாரவிந்த யுகளம் பவதி சமேதம். எம்பெருமானுடைய திருவடி மலர்கள் இருக்குள் தாமரை மலர் போன்ற அழகான திருவடி அந்த திருவெளியோட பவதி சமேதம் உன்னுடைய பாதிகையும் சேர்ந்திருக்கு. இப்போ ஆக பாதிகையோட சேர்ந்திருக்க முடியாத எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடி தாமரை நான் சேவிச்சுட்டே இருக்கேன். இப்ப என் கண்களுக்கு என்ன என்னாச்சுன்னா நல்ல உணவு கிடைச்சது. என்ன கிடைச்சது? கண்டதை பார்க்காம ஒதுங்கி இருந்த என்னுடைய கண்ணானது பரம போக்கியமாய் நமக்கு இந்த பரமதாரகமா இருக்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியையும் அந்த திருவடியை தாங்குகிற பாதியையும் சேவிக்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உம்சாம் உபோஷித விலோசன அபாரண அருகம். ஆக நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, யாரு விரக்தி மார்க்கத்தில் இருக்காலும் கண்டதை பார்க்காமல் யார் இருக்காலும் அவளுக்கு எல்லாம் கண்ணால பாக்குறதுக்கு ஆசைப்படுற காலத்துல ஒன்னதான் ஆசைப்படுவான். உனக்கு உன்ன சேவைக்கு வந்தாள்னா கோவிலுக்கு வந்தாள்னா ரங்கநாதனுடைய திருவடியும் அதுங்கிற பாதியையும் சேவிச்சு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக கண்களுக்கு இதுவரையும் வேலை இல்லாமல் இருந்த கண்களுக்கு இப்ப வேலை கிடைச்சது. அதாவது உபவாசம் இருந்த கண்களுக்கு இப்ப பாரணம் கிடைச்சது. புதுசாக பெருமாளுடைய திருவடியையும் பாதியையும் சேவிக்க முடியாத பாக்கியம் கிடைச்சது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சீரந்ததேதிக சக்கரையா சமேதம். நல்ல சுண்ட காய்ச்சின பால் அதுவே நல்லா தித்திக்கும் இல்லையா? அந்த தித்திக்கிற பாலுக்கு நல்ல கற்கண்டையும் போட்டுட்டோமானா கேட்கணுமா? சர்க்கரையோட சேர்ந்ததுன்னா பால் இன்னும் தித்திக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதுபோல எம்பெருமானுடைய திருவடியே மிக அழகானது. தாமரை மலர் போன்றது, மென்மையானது, எல்லாரையும் அனுகிரகிக்கக்கூடியது. பார்த்தா பார்த்தா எப்போது அழகா சிவசண்டே இருக்கலாம் போட்டிருக்கு எம்பெருமானுடைய திருவடியை. அப்பேற்பட்ட திருவடிக்கு பாதுக்கு நீ சேர்ந்த உடனே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பாதுக்கு சர்க்கரை வகை சேர்க்கறது போல. ஆக உன்னுடைய அழகான ரத்தன பாதி யோலினி உன்னுடைய ஒளி காந்தி எல்லாம் வேலை பாதுகாப்பு திருவடி மேல விழருது. ஆக பாதுகையினுடைய ஒளி பாதுகையினுடைய அதே சமயத்தில் திருவடியினுடைய ஒளி ரெண்டும் சேர்ந்து பல பல வளர்ந்து பிரகாசிக்கிறது. ஆறு பாதுகையும் பாதுகையை தாங்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியும். ஆக அப்படி இந்த எம்பெருமானுடைய திருவடியும் பாதுகையும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, சர்க்கரையோடு சேர்த்த பாலை சுவைத்து சாப்பிடுவது போல நான் உங்களின் திருவடியும் ஒன்னையும் சேர்த்து நேர சேவிச்சு நான் தானத்தை அனுபவிக்கிறேன். அதனால இந்த லோகத்திலேயே எப்பொழுதும் உன்னையே சேவிச்சுண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாத எனக்கு நீ அனுகிரகிக்க வேணும் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். காமாதிதோஷரஹிதம் துதன்ய காமாஹ கர்மத்ரயோதேவிதம் பரிஹீலயந்த பாதாவணி புதனுஷங்க விசேஷ திருஷ்யம் ஏகாந்தின பரிசரந்தி பதம் முராரே. ஸ்லோகம் 985. காமாதிதோஷரஹிதம் துதனன்ய காமாஹ கர்மத்ரயோதிசிதம் பரிசீலயந்த பாதாவணி துதனுஷங்க விசேஷ திருஷ்யம் ஏகாந்தின பரிசரந்தி பதம் முராரே. பாகவதம் எப்போதும் பெருமாளுக்கு திருவாரம் பண்ணிட்டு அதிலேயே ரமிச்சுட்டு இருப்பார். அந்த பாகவதாவில் அப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா, அன்ய காமாக ஒன்னை தவிர வேற ஒன்றையும் மனசாலேயே நினைக்க மாட்டார்கள், வேற எதையுமே தியானம் பண்ண மாட்டார்கள், எப்பொழுதும் உன்னையே விரும்பி கொண்டிருக்கிறாளே அவள்தான் பரம பாகவதாள். அவள் என்ன பண்றா, தினந்தோறும் பெருமாள் திருவாராதனம் பண்றாள். எப்படி பண்றா? காமாதிதோஷரஹிதம் ஒரு குறிப்பிட்ட பலத்தை உத்தேசிச்சு அது வேணும் இது வேணும் என்பதற்காக பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதில்லை. பகவானுடைய பிரீதி வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும் என்ன என்று பெருமாளை தவிர வேற எதையும் விரும்பாமல் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி திருவாராதனம் பண்ற காலம் எப்படி இருக்கான்னு கேட்டா, கர்மத்ரயோதிசகிதம் பரிசீலயந்தாம். 13 வகையான செயல்களை திறந்தோறும் புரிகிறார்கள் அவர்கள். அதை புரிந்து கொண்டு ஆக 13 வகையான கர்மாக்களை செய்து கொண்டு பகவதாராதனம் பண்றான். அப்படி பகவதாராதனம் பண்ற காலத்தில் எப்படி ஈடுபடுறாங்க கேட்டோம்னா, பெருமாளுடைய திருவடிக்கு அர்ச்சனை பண்றான். அந்த பெருமாளுடைய திருவடியில பாதியை சேர்த்துட்டா இன்னும் வாழ்க்கை சந்தோஷம் தாங்கல. தொடர்ந்த விசேஷ திருஷ்யம் பெருமாள் திருவடிக்கு உயர்வு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, பாதிகை ஒன்னோட சேர்ந்திருக்கிறதுனால வெறும் திருவாரூடைய திருவடி யாரும் அதிகரித்துக்கும், பாதியோடு சேர்ந்த திருவடி யாரும் அதிகரித்துக்கும் விசேஷம் ஜாஸ்தி. ஏன்னா பாதியோடு சேர்ந்த திருவடியானது நம்ம மனசை கவர்ந்து கொண்டே இருக்கிறது, விட முடியாமல் அதையே சேவிச்சுட்டே இருக்கணும் போல என்னது தோன்றது. அப்படி ஏகாந்தின் அப்பரிசரந்தி பலம் முதாரே. இப்படியாக பரமாய காந்திகன் உன்னோடு சேர்ந்த திருவடியே, சிம்பெருமானுடைய திருவடியே எப்பொழுதும் ஆராதனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சாதித்தார். இதுல 13 வகையான கர்மாக்களை எத்தியம் செய்கிறான் சொல்றார். அதாவது 13 வகையான கர்மா என்ன அப்படின்னா, பாத்மத்தில் சொல்றது கரையோடு செய்த கர்ம காமாதி பரிவர்ஜிதம் குணை சாமியுக்தாம் அனுதி சாதவாம். பெரியவர்கள் எப்பொழுது என்ன பண்றா, 13 வகையான கர்மாக்களை செய்கிறான், அதுல சுயநலம் எதுவும் இல்லாமல் செய்கிறார்கள் அவர்கள் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, வாங் மனக்காயஜத்தேன தபஸ்த திரிவிதம் மதம். மொத்தம் வாசிகம் காயிகம் மானசிகம் தபஸ் மூணு. அதுல இந்த மூன்று வகையான தபஸையும் செய்தவர்கள் பெரியவர்கள். அதுல காயிகமான தபஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, தேவ திஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌஜமார்ஜமம் அஹிம்சா பிரம்மச்சரியம் சாரீரம் தபாரீரம் ஈரிதம். தேவன் எம்பெருமானை எப்பொழுதுமே தியானம் பண்றது, திஜ பெரியவர்களை அந்தணர்களை பூஜிப்பது, குரு ஆச்சாரியர்களை பூஜிப்பது, பிராஜ்ய கற்றோர்களை பூஜிப்பது, அப்புறம் சௌஜம் எப்போதும் மனசுல எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் தூய்மையாக எப்பொழுதும் இருப்பது, நம்ம ஆர்ஜவன் நேர்மையாக நடந்து கொள்வது, அஹிம்சா பிறருக்கு கிட்ட எந்த விதமான தீங்கு இல்லாமல் நடந்து கொள்வது, பிரம்மச்சரியம் குலங்களை அடக்குவது, இப்படி செய்வதற்கு இதுக்கு சாரீரமான தபஸ்ன்னு பேரு. இந்த அஞ்சோடும் கூடினவர்கள் பெரியவர்கள். அனுகிரகபரம் பாக்கியம் சத்தியம் பூதோபகாரகம் சுவாத்தியாயாபியசனஞ்சிவ வாசிகம் கலிதம் மதவஹா. வாசிகமான தபஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அனுகிரகபரம் பாக்கியம், நாம் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கணும், தீங்கு செய்யக்கூடாது. அப்பேருடைய வாக்கியத்தையும் பேசுவார்கள், அப்படி பேசுவார்கள் அவர்களெல்லாம். சத்தியம் உண்மையே பேசுவார்கள். உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பூத அபகாரகம், பிறருக்கு தீங்கு விளைவிக்காதபடி உண்மையை பேசுவார்கள். ஆக பிறருக்கு தீங்கு விளைவிப்பது உண்மையா இருந்தாலும் சொல்லக்கூடாது. இதுதான் சாத்தியாயாபியசனம் செய்வன், எப்பொழுதும் வேதத்தை உரு போட்டுக் கொண்டே இருப்பார்கள். இதுக்கு வாக்கி சததம் பிரம்ம சிந்தாச்ச ஆத்மனிகிராக பாவசித்திகி சௌமியதாச்ச தபோ மானசம் ஈரிதம் என்று. அதாவது சந்தோஷம், எப்பொழுது மனசு சந்தோஷத்தோடு இருக்கணும். அதாவது இப்ப மேல கோபம் கொள்வது, பிறரை வெறுப்பது, மனசுல சாந்தி இல்லாமல் இருப்பது, இப்படிதான் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு பழகணும். அப்புறம் சததம் பிரம்ம சிந்தாச்ச, எப்ப பார்த்தாலும் எம்பெருமான பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஆத்மனி நிக்ரஹ, தன்னுடைய மனசை அடக்கி எப்படி பெருமாள் விஷயத்தில் ஈடுபட்டு இந்த புலன்கள் எல்லாம் அடக்கிக் கொள்வதற்கு அதுவும் முக்கியமானது. புலன்கள் அடைக்கினால்தான், அது பற்றி விடாமல் காப்பாற்றினால்தான் பெருமாளே நினைக்க முடியும் நமக்கு. பாவ சித்தி எது எண்ணினாலும் எண்ணத்துல தூய்மை இருக்கணும். பிறர் விஷயத்திலேயோ தன் விஷயத்திலோ கெடுதலையும் எண்ணக்கூடாது. அது பாவ சித்தி சௌமியதாச, உலகத்தில் எல்லாரும் சேவமா வாழணும், அதுல நாமும் சேர்ந்து வாழணும் இல்லையா. அதனால லோகத்தில் எல்லோருக்கும் சேவத்தை நினைப்பது இருக்கேன், அதுக்கு சௌமியம்னு பேரு. அதுக்கு ஏற்பட்ட இந்த குணங்களோட கூடியிருப்பால் இது மானசிகமான தபசு என்று. அதனால இப்ப ஏற்பட்ட தபசுகள் மூன்றையும், ஆக இது 13 வகை, இதுல இந்த 13 வகையையும் அனுஷ்டிக்கும் பொழுது சுயநலத்துக்காக செய்யப்படாது, பின்ன பகவதிஷயமாக ஈடுபட்டு பகவானுக்காகவே செஞ்சாக்க அது சாத்திகம்னு பேரு. மற்றது சுயநலத்துக்காக பிறரை கெடுக்கிறதுக்காக செஞ்சாக்க அது ராஜசம் தாமசம்னு பேரு. அப்பேற்பட்ட கெட்டமான வழியில போகாமல் பெரியவர்கள் எல்லாரும் சாத்திகமான 13 வகையான கர்மாக்களை மனசாலே அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு பிராட்டியோடு பிராதியோடு கூடின பாதுகையை பெருமாளுடைய திருவடியை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டு அவர்கள் நல்லதையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் பாகவதார். அப்பேற்பட்ட பாகவதாராதனம் இருக்கு. அந்த பாகவதாராதனம் எதனால சிறக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, திருவள்ளியோட பாதுகாதேவி நீ சேர்ந்திருக்கிறாய் அல்லவா, அதனாலதான் அவரெல்லாம் பாதுகாராதனத்தில் பகவதாராதனத்தில் ஈடுபடுறா. பகவதாராதனத்தில் ஈடுபடுறதுக்கு பகவானுடைய திருவள்ளியை தான் வேண்டுவதற்கு அவரை அர்ச்சிப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது நீ பாதுகையோட பாதுகை நீ போய் சேர்ந்திருக்கீர்கள் திருவள்ளியோட. அதனால திருவள்ளியோட பாதுகை சேர்ந்தால் அதனுடைய அதனால கவரப்பட்டு திருமால் திருவடியை விடாமல் எப்பொழுதும் பாவல ஆராதனை பண்ணி பாவலால் ஆராதனை பண்ணியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வேர்வுக்கு காரணமாக இருப்பது பாதுகா தேவி நீதான் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். மௌனம் சிதா மகபுஜாம் அசவா ஸ்ருஜீனாம் சத்ரங்கராஜசரணாவணி வைபவந்தே அஸ்மாதிருஷாமபி யதி பிரதிதம் ததஸ்யாத் சௌலபியமம்பததிதம் தவ சார்வபௌமம். ஸ்லோகம் 986. மௌளௌ ஸ்திதா மகபுஜாம் அசவா ஸ்ருஜீனாம் சத்ரங்கராஜசரணாவணி வைபவந்தே அஸ்மாதிருஷாமபி யதி பிரதிதம் ததஸ்யாத் சௌலபியமம் பததிதம் தவ சார்வபௌமம். எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் கூட ரெண்டு முக்கியமான குணங்கள், அதாவது பரத்துவம் சௌலபியம் என்பது. பரத்துவம் என்பது மிக மிக உயர்வான தன்மை இருக்கே அதுக்கு பரத்துவம் வேறு, சௌலபியம்னா மிக மிக எளிய தன்மை இருக்கே அதுக்கு சௌலபியம் வேறு. உயர்வு இருந்து அதே சமயத்தில் எளிமை இருந்தால் தான் உலகத்தில் அது பிரகாசிக்கும். தெரிஞ்சுதா பரத்தம் இருக்கும் சில பேர்கிட்ட, அவர்கிட்ட நெருங்கவே முடியாது, வாசலில் போனால் உள்ளே விடமாட்டான். அப்பேற்ற பரத்தம் இருந்து ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை. சௌலபியம் இருக்கும், பகதாதக்காரர் கூட்டவுடனே ஒருவர் எல்லாம் பண்ணுவார், ஆனால் உயர்ந்த காரியங்களை அவர் மூலமாக செய்ய முடியாது, நமக்கு எதுவான லாபமும் இல்லை, அதனால் சௌலபியம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக பரத்தும் சௌலபியம் ரெண்டும் சேர்ந்து இருந்தால்தான் உயர்வு. அந்த குணம் எம்பெருமானுக்கு இருக்கு. அதுல உனக்கு பரத்துவம் இருக்கு, சௌலபியம் இருக்கு. பரத்துவம் இருந்தா மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, சௌலபியமும் உனக்கு வேணுமோ இல்லையோ. அந்த சௌலபியம் யாரால வருதுன்னா என்ன போலத்து வாழாலதான் சௌலபியம் உனக்கு வருது என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். மௌளௌ ஸ்திதா மகபுஜாம் அசவா ஸ்ருஜீனாம். எம்பெருமானே நீ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ ரங்கராஜ சரணாவணி, அம்மா தாயே அம்பாங்கிறார். அம்பா அம்பானா தாயே, நீ ரங்கராஜ சரணாவணி, ரங்கநாதனுடைய பாதுகை, பாதுகை அதாவது ரங்கநாதனை திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையாக நீ இருக்கின்றாயே. அப்ப ஏற்பட்ட நீ உனக்கு பரத்தும் இருக்கு சௌலபியமும் இருக்கு. எப்படின்னு கேட்டா மகபுஜாம் மௌளௌ ஸ்திதா, மௌளௌ ஸ்திதா மகபுஜாம். யாகத்துல ஹவிஸ வாங்கி சாப்பிடுறா, அது தேவர்கள். அந்த தேவர்கள்லாம் இந்திராதி தேவர்கள்லாம் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதன் வழியில ஏழு நேரம்னாக்க அவர் திருவடியில வந்து விழலாம். இந்தியா ரங்கநாதனுடைய திருவடியை அந்த இந்திராதிகள் தலையில வைக்கிறார். வச்சாக்க அந்த திருவடி எப்பேற்பட்டது, பாதியோட கூடின திருவடி. ஆக தேவர்களுடைய தலையில பாதியோட கூடின திருவடியை வைக்கின்ற காலத்தை அந்த திருவடி பாதுகா சம்பந்தத்தினால என்ன அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு எல்லா விதமான பலவும் கிடைக்கிறது, மேல்மேலும் பிரம்மபட்டம் கிடைக்கிறது, எல்லா வசதிகளும் கிடைக்கிறது. இந்த இடத்துல பெரிய இடத்துல திருவடியை வைக்கிறாரோ இல்லையோ, அதனால் எம்பெருமானுக்கு உயர்வு பரத்தம். தேவர்கள் தலையில வைக்கும் பொழுது என்ன பாதுகா தேவியும் தேவர்கள் தலையில் இருக்கும்போது இருப்பதனால பாதுகா தேவிக்கும் இந்த பரத்தம் உயர்வு கிடைக்கிறது. அதே மாதிரி அசவா ஸ்ருதீனாம், ஸ்ருதிகள் இருக்கேன் வேதங்கள், வேதங்கள்ல கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள்லாம் அது சொல்லியோ, அந்த யாக யஜ்ஞாதிகள்ல தேவர்கள்லாம் வந்து கவிசு வாங்கி அதனால வளரலாவா. ஆக அதுல வரக்கூடியதான தேவர்கள் தலையில இருப்பதுனாலே உயர்வு இப்ப சொன்னோம். இப்போ அப்ப பிரம்மகாண்டத்துல பிரம்மகாண்டம் எப்பேற்பட்டது அப்படின்னா, அது மிக உசந்தது, அது உபனிஷத்து. உபனிஷத்தாவது என்ன பண்றது, தத்துவகித புருஷார்த்தங்களை எல்லாம் நமக்கு எடுத்து அழகாக விளக்கிறது. அப்படின் உயர்ந்த உபனிஷத் பாகத்திலையும் அதுக்கு வேத சிரசுன்னு பேரு, உபனிஷத் பாகத்துக்கு ஸ்ருதி சிரசு, வேத சிரசு என்று சொல்வார்கள். ஆக வேதத்துக்கு தலை போன்று இருக்கக்கூடிய உபனிஷத்து இருக்கேன், அந்த உபனிஷத்திலையும் என்ன திருவடி பேசப்படுகிறது, திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையும் பேசப்படுகிறது. அதனால உபனிஷத் பாகங்களிலேயும் நீ பேசப்படுகின்றாய். ஆக உயர்ந்ததான உபனிஷத் பாகங்களிலே நீ பேசப்படுகின்றாய். உனக்கு கர்மகாண்டு சொல்லப்பட்ட தேவதைகள் இருக்காளே, அவருடைய தலையிலையும் நீ எம்பெருமான் திருவடியை வைக்கும் பொழுது அவருடைய தலையிலையும் நீ சேவை சாதிக்கிறாய். அதனால் உனக்கு உயர்வு நிச்சயமாக இருக்கிறது, அதில் கூட சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் தலையிலையும் நீ இருக்கணும். அஸ்மாதிருஷாமபி எதி பிரதிசம் ததஸ்யாது சலோபியமம் பததிதம் தவசார்வபௌமம். எங்கள் சிரசிலையும் நீ எப்போ நடமாடுகிறாயோ அப்பொழுதுதான் பெரிய இடத்திலையும் அவளுடைய தலையில நீ இருக்க, எங்களை போன்ற மற்றமான எளியவர்களுடைய தலையிலையும் நீ இருந்துட்டு இருக்க. அதனால எங்களுடைய தலையிலையும் இருப்பதனாலதான் உனக்கு வருத்தத்தோட கூட எளிமையும் இருக்கு என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கு அப்படின்னு. எம்பெருமானுக்கு பரத்தும் சௌலபியமும் இருப்பது போல பாதுகா தேவிக்கு பரத்தும் சௌலபியமும் இருக்கிறது என்று அதை அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது சுவாமி சாத்துமலைக்கு எழுந்துள்ளார், தீர்த்தம் சடாதி ஆச்சு. அப்ப சடாதி ஆகும்போது தனக்கும் சடாதி சாதிச்சா, மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் சடாதி சாதிச்சா. அப்போ எல்லாருடைய திருவிழித்த சாதாரணப்பட்ட பாமரர்களுடைய தலையிலையும் சடாதியானது சாதிக்கப்படுகிறது இல்லையா? அதனால எல்லாருடைய தலையிலையும் எளியவர்களுடைய தலைவலையும் எழுந்துள்ளாய். அப்படி எளிமை உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால அதை தியானம் பண்ணிட்டு ஆத்துல வந்து கையை கூப்பிட்டு அப்பதான் பாதுகாசரம் 1200 ஒத்துன்னு வந்தாரோ இல்லையோ, அதை தியானம் பண்ணிட்டு பிராச்சியை தியானம் பண்ணிட்டு பாதுகாதியை தியானம் பண்ணிட்டு பாதுகாசரத்தை ஆரம்பிக்க போறார் சுவாமி தேசியம். அப்போ தனக்கு பாதுகாதேவி சிரசுல இருந்த அது பெரிய அனுகிரகமான நினைச்சு மனசுல பாவனை பண்ணிக்கொண்டு இந்த ஸ்லோகத்துல உனக்கு பரத்துவம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, அதனால எம்பெருமானை போலவளே நீ இருக்கிறாய். அதனால் என்னை அனுகிரகித்து இந்த பாதுகாசரத்தை தலை கட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இருக்க முடியாத நிலையை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசியம். சுவனேசி மூர்தனி சன்னிவிஷ்டா நம்மரஸ்ய மே நரகமர்தன பாதரட்சே ஸ்தானே ததேததிஹ தேவி எதஸ் சமாதௌ சந்தோ விதுஸ்தமபி தாதிருஷ புத்தி கம்யம். ஸ்லோகம் 987. சொப்னேபி சேத் துவசி மூர்தனி சன்னிவிஷ்டா நம்ரஸ்ய மே நரகமர்தன பாதரக்ஷே ஸ்தனே ததேததிஹ தேவி எதஸ் சமாதௌ சந்தோ விதுஸ்தமபி தாதிருஷ புத்தி கம்யம். நரகமர்தன பாதரட்சே, பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நரகாசுரனை கொண்டு எல்லாரையும் காப்பாற்றினாய். அப்ப ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடிய பாதுகாதேவியே நீ பேர்பட்டவர் அப்படின்னு கேட்டா எனக்கு சொப்பனத்திலையும் சேவை சாதிக்கிறாங்கிறார். முதல்ல புகழ்ச்சியில் போய் உருமாலை சேவிச்சுட்டு எழுதினார். அப்போ ஜாகிரத அவஸ்தை விழிச்சு விழிச்சிருக்க முடியாத நிலை, அந்த நிலையிலையும் பெருமாள் சேவை சாதித்தார். அந்த நிலையிலையும் பெருமாளுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடிய பாதுகா தேவி சடாரிங்கிற முறையில் எல்லோரும் அப்போ தன் சிரசு மேல சேவை சாதித்தார் இல்லையா? ஆக ஜாகரண அவஸ்தையிலேயும் விழிக்கின்ற காலத்திலேயும் என் தலையில சேவை சாதித்தேன். அதே மாதிரி பெருமாள் சேவைச்சிட்டு வந்து ஆற்றுல வந்து படுத்திருந்தார் சுவாமி. தூக்கத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு படுத்துனுட்டார். படுத்துனுட்டா பெரிய சொப்பனம் சுவாமிச்சு. என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டுமானாக்க, தான் நின்று உருமாலை சேர்க்கிறது மாதிரியும் நின்று தலை மேல சடாரி வந்து அமர்ந்து கொண்டு அனுகிரகிக்கிறது மாதிரியும் சொப்பனம் கண்டார். சொப்பனம் கண்டு அதை முடிச்ச உடனே பார்த்தா அவளுக்கு அத்தியாச்சரியமா இருந்து புத்தி தெளிவா இருந்தது. உடனே பாதுகாசரத்தை அந்த தினம் முழுக்க சாதித்தார் அப்படின்னு சொல்லுகிற வழக்கம். யோகிகள் என்ன பண்ணுவா, மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஜெபிப்பார். நிறைய மந்திரங்களை ஆவர்த்தி பண்ண பிற்பாடு மந்திரம் சித்தியாகும். மந்திரம் சித்தியாகுதுன்னா பெருமாள் பிரத்யட்சமாவார், அவ்வளவுதெல்லாம் நடக்கும். அப்போ மந்திரம் சித்தியாகிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த சமயத்தில் சில ஞானம் அவளுக்கு ஏற்படும். என்ன? தீபம் சங்கம் பிரசாயானம் ஸ்ரீவிருட்சம் பாதுகாம் ததாம் அட்சமாலா மேகலாஞ்சை சுமைஹி சொப்னைஹி வேட்டி சேது. மந்திர சித்தி யாருக்கு ஏற்படுறதோ அதுக்கு முன்னாடி அவளுக்கு சொப்பனத்துல ஞானம் வர்றது மாதிரி